ശ്രീശൈലവംശോദ്ഭവസോമയാജി നാരായണാര്യാപ്തസമസ്തബോധം തത്പൗത്രമീഡേ വരദാര്യസൂനും ആഢ്യം ഗുണൈര്യജ്ഞവരാഹവര്യം ശ്രീമാൻ വെങ്കടനാഥാര്യഃ കവിതാർക്കികകേസരി വേദാന്താചാര്യവര്യോ മേ സന്നിധത്താം സദാ ഹൃദി. ദ്വിചതുഷ്കമിദം പ്രഭൂതസാരം പഠതാം വെങ്കടനായകഃ പ്രണീതം വിഷമേപി മനോരഥഃ പ്രധാവന്ന വിഹന്യേതരഥാംഗധുര്യഗുപ്തഃ. കടച്ചി ശ്ലോകം സുദർശനാഷ്ടകത്തില് ഇതില് തൃണാമപ്പാസുരം മാതിരി ഇതെ യാർ പണിനാർ എതുക്കാഹ പണിനാർ എവരെ കുറിച്ച് പണിനതു ഇത് ഇതിനാല നമുക്ക് എന്ന ഫലൻ ഇത്തനം വിഷയത്തെയും ഇന്ന് ശ്ലോകത്തില് സാധിക്കിറാർ. ദ്വിചതുഷ്കം അപ്പിന്ന് മുതല്ല ഇരിക്കൂടിയ പദം ഇരണ്ട് നാലു ശ്ലോകങ്ങളെ ഉടയത് നാലും നാലും എട്ട് അതായത് ദ്വിചതുഷ്കം ചതുഷ്കം നാൻകൈ ഉടയത് ചതുഷ്കം ഇരണ്ട് നാലുകളെ ഉടയത് അപ്പം അർത്ഥം പുരിഞ്ഞിക്കണം. ചത്വാരി പദ്യാനി എത്ര തത് ചതുഷ്കം ദ്വേ ചതുഷ്കേ എത്ര തത് ദ്വിചതുഷ്കം അപ്പം പുരിഞ്ഞിക്കണം. അപ്പോ എട്ട് പദ്യങ്ങളുടൻ കൂടിയത് ഇന്ന് സുദർശനാഷ്ടകം அப்படிங்கிறது தெரிஞ்சது. இது எப்ப எப்படிப்பட்டது அப்படின்னா பிரபூதசாரம் அது வியாக்கியானங்கள்ல நம்ம அனுபவிக்கிறச்சே மேல கீழே அனுபவிக்கிறச்சே இந்த ஸ்துதியை வச்சுண்டு சுதர்சனாஷ்டகம் அப்படிங்கிற ஸ்லோக ரூபமான சுதர்சனாழ்வாரை பத்தினதான ஸ்துதியை வச்சுண்டு சக்கரத்தாழ்வாரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணினோம்னாக்க சாரமான பலன்கள் என்னென்ன உண்டோ எல்லாமே நமக்கு கிடைக்கும். அதுவும் இங்குள்ள காலத்திலேயே எம்பெருமான் திருவடிகளில் பக்தி தத்துவஜானம் அதுக்கு தேவையாக நமக்கு ஆற்றில் இருக்கக்கூடியதான சமிருத்தி தனதானிய சமிருத்தி இவருடைய அனுகிரகத்தினாலே ஆச்சாரிய சம்பந்தமும் கிடச்சி அந்த சம்பந்தத்து மூலமாக நல்ல தெளிவான ஞானம் ஏற்பட்டு ஆச்சாரியனுடைய அனுகிரக விசேஷத்தினால சரணாகதி பண்ணிக்கிற ஒரு பாக்கியமும் அது மூலமாக மோட்சமும் கிடைக்கும் அப்படிங்கிறது இந்த பிரபூத சாரம் அப்படிங்கிற அர்த்தத்திலேருந்து தெரிகிறது. பொதுவாக அசாரத்தெல்லாம் விட்டுடணும் நம்ம. அசாரமாக எது இருக்கோ சாரமே இல்லாதது அல்பசாரம் கொஞ்சம் ஏதோ அதில் கொஞ்சோண்டு சாரம் இருக்கும் மீதி எல்லாம் வேஸ்ட் அப்படின்னு இருக்கிறதும் இல்லை கொஞ்சம் சாரம் இருக்குது இதில் சாரம் அப்படின்னு ஒத்துக்கிற மாதிரியும் இல்லை சாரத்திலேயே கொஞ்சம் வசதியாக இருக்குது சார தரம் இருக்குது அப்படின்னா இது எல்லாத்தையும் விட்டுடணும். அது ஆழ்வார் சாதிக்கிறச்சே அற்பசாரங்களவை சுவைத்தகன்றொழிந்தேன் அப்படின்னர் நம்மாழ்வார். இந்த அல்பசாரங்கள்லாம் அதை அனுபவிச்சுட்டு இதுலெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி இதெல்லாம் விட்டுடணும் தியாஜ்யங்கள் இதெல்லாம். அப்போ என்னத்தை தான் நாம் பிடிச்சிக்கணும் அப்படின்னா பஜே சாரதமம் சாரதமமாக இருக்கக்கூடியதான அர்த்தத்தை நாம் புரிஞ்சுண்டு அதை தான் நமக்கு உபாதேயம்னு கையில் வச்சுக்கணும். இதை காட்டிலும் சாரதமம் வேற கிடையாது அப்படிங்கிறது தான் சுவாமி தேசிகன் இந்த ஸ்லோகத்தில் பிரபூத சாரம் அப்படின்னு சாதிக்கிறார். பட்டதாம் வெங்கடநாயக பிரணீதம் இந்த வெங்கடநாயகன்னு சுவாமி தேசிகன் இருக்காரு அவர் இதை செய்தார். பட்டதாம் பட்டதாம்னா வெறுமை படிப்பவர்களுடையன்னு அர்த்தம் வச்சுக்கக்கூடாது. முதல்ல ஆச்சாரியன் குருமுகமாக இதை சொல்லிக்கணும் குருமுகமாகவே இதனுடைய அர்த்தங்களை தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பக்தி ஸ்ரத்தையோட பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணுவான் சக்கரத்தாழ்வார் அப்படிங்கிற மகாவிஸ்வாசத்தோட பட்டதாம் யார் இதை அனுசந்தானம் பண்ணுறார்களோ பட்டதாம் படிப்பவர்களுடைய அப்படின்னு அர்த்தம். வேங்கடநாயக பிரணீதம், இந்த கர்த்தா இந்த ஸ்லோகத்தை யார் பண்ணவர் அப்படின்னா வேங்கடேஷாவதாரோயம் அப்படின்னு மகான்கள்லாம் சாதிக்கிறா. இவர் சாதாரணமான வெங்கடேசன் இல்லை, அதாவது வெங்கடேசன் நாம மாத்திரம் இருக்கக்கூடியவர் கிடையாது, சாக்ஷாத் திருமலையப்பனுடைய அவதாரமான இவர் சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையான் அப்படின்னு இருக்கக்கூடிய இவர் சொல்றார் இந்த ஸ்லோகத்தை. என்னிடமிருந்து தோன்றியது வேங்கட நாயக பிரணீதம், அது எதுக்காக அப்படின்னா சாது பரித்ராணத்துக்காக. எம்பெருமான் இவர் மூலமாக அவதாரம் ஒன்று பண்ணி, ஏன்னா எம்பெருமான் சர்வஜன், சர்வஜனுக்கு தான் சக்கரத்தாழ்வாருக்கு என்னென்ன வைபவங்கள் இருக்குன்னு தெரியும். அந்த சர்வஜனே திருப்பி ஒரு அவதாரம் பண்ணுறார், தேசிகாவதாரம். அந்த தேசிகாவதாரத்தில் அந்த ஆயுதங்களுக்கு என்னென்ன மகிமை, சக்கரத்தாழ்வாருக்கு எவ்வளோ வைபவங்கள் உண்டு அப்படிங்கிறதெல்லாம் அவரால் தான் சொல்ல முடியும். அதனால் அவரே இந்த வெங்கடநாதனாக ஒரு அவதாரம் பண்ணி, அதாவது சீரொன்று தூப்புல் திருவேங்கடமுடையானாக அவதாரம் பண்ணி இந்த சக்கரத்தாழ்வாருடைய வைபவத்தை சாதிக்கிறார். தானாய் தன்னை பாடி அப்படின்னு நம்மாழ்வார் சாதிக்கிறார், தன்னைத்தானே துதித்து அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா வேற யாருக்கும் இவருடைய வைபவங்கள் தெரியாது, இவருடைய கல்யாண குணங்களுடைய எல்லை அப்படிங்கிறது கிடையாது, அது யாருக்கும் தெரியவும் தெரியாது. ஏன்னா இவர் சர்வஜனாரபடி, சர்வஜனாரபடியினால இவரே சொன்னால் மாத்திரம்தான் நமக்கு இந்த விஷயங்கள்லாம் புலப்படும். அதனால் அப்பேற்பட்ட வெங்கட நாயக பிரணீதம். இப்போ இதுக்கு பலன் என்ன? இவர் பண்ணிட்டார், பிரபூதமான சாரத்தை நமக்கு கொடுத்துட்டார், இதனால் சக்கரத்தாழ்வார் என்ன பலன் நமக்கு கொடுப்பார் அப்படின்னு கேட்டால், விஷமே அபி மனோரதா பிரதாவன் அப்படின்னு சாச்சார். இந்த நாமெல்லாம் இருக்கக்கூடியது இந்த பிரகிருதி மண்டலத்தில் பத்தர்கள் நம்மெல்லாம், நம்மெல்லாம் ஒரு கட்டுண்ண பண்ணினவர்கள், கட்டுண்டவர்கள் நம்மெல்லாம். எதில் கட்டுண்டுருக்கோம்னா சம்சாரம் அப்படிங்கிற பெரிய பந்தத்தில் நாமெல்லாம் பத்தாளாக இருக்கும். நாமெல்லாம் உப்பு காரம் இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு சத்வரஜஸ்தமஸ் அப்படிங்கிற குணங்களுடைய சுழற்சியால் ஒரு கால் நமக்கு தவறான வழியில் நடக்கிறதுக்கு தோணலாம் மனசு. நாம் நாமளே மனசை ஒரு மனக்கோட்டை கட்டுவோம், இப்படி இப்படி ஒரு வழியில் போகலாமே போய் தான் பார்ப்போமே அப்படின்னு நேரிட்டாலும் அதை நேர் வழியில் செலுத்தி நம்மை இந்த சக்கரத்தாழ்வாரானவர் ரட்சிப்பார் அப்படிங்கிறது தான் இந்த விஷமே அப்பி மனோரத பிரதாவன் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம். சாத்விகாளுடைய கோஷ்டி நம்ம ஆச்சாரியாள் கோஷ்டி, அந்த ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கக்கூடிய நமக்கு விஷமமான மார்க்கத்தில் மனசு போகாது பொதுவாக. ஆனால் ஜென்ரல் ரூல்லாம் விசேஷ ரூலில் பாதித்து போயிடும். எப் என்னதான் சதாச்சாரிய அனுகிரகம் இருந்தாலும் ஒரு க்ஷணம் அந்த பாதம் மாறுறது அப்படிங்கிறது நமக்கு தெரியாதே போயிடும். அது எப்படி ஏன் மாறுறது அப்படின்னா பூர்வ கர்மாவில் இவன் பண்ண கர்ம பலன் மாற மாற வைக்கிறது. அதனால தான் சுவாமி தேசிகன் விஷமே அபி அபி விரோதே அப்படின்னு வியாக்கரண சாஸ்திரம். அப்படி போகன் இருந்தாலும் விஷமே அபி அப்படின்றத சாதிக்கிறார். ஏதான ஒரு நேரத்தில் மனசு மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. விஷமே அபி பிரதாவன் அப்படின்னு வர்த்தமான காலத்தில் சாதிச்சிருக்கார் இந்த பதத்தை. அந்த க்ஷணத்திலேயே நம்ம மனசை ஒரு நேரான வழியில் கொண்டு போகக்கூடியவர் இந்த சக்கரத்தாழ்வார். ஏன்னா மனசானது வாயுவேகோ மனோவேகா அப்படின்னு, வாயுவை காட்டிலும் வாயு வேகத்தை உடையது இந்த மனசானது எப்படி வாயு வேகம் மனோவேகம்னு சொல்லலாம்னா, இப்போ அமெரிக்கா போனோம்னு நினச்சா உடனே மனசு அங்கே போய் நிற்கிறது, அங்கே ஏதோ இவாள்லாம் கண்டதை சாப்பிட்றாளே நாமளும் அது ஒரு வாட்டி சாப்பிட்டாதான் என்னன்னு மனசு தோன்றது. இந்த மாதிரி எங்கெங்கேயோ மனசு போகிறது. அப்போது இந்த மனசானது என்னென்னத்தையும் நினைக்கிறதுங்கிறது நமக்கே அனுபவம், பிரத்யக்ஷ சித்தமாக இருக்குது. நம்மளுடைய அனுபவம்லேயே நம்மளுக்கு தெரியறது நம்ம மனசு என்னென்னவோ நினைக்கிறது. நாம் இதை வாங்கினா சௌக்கியமாக இருக்கலாமே, இதை பண்ணினா இன்னும் சௌக்கியமாக இருக்கலாமேன்னு மனசு ஒரு கோட்டையை கட்டுறது. அதை கீதாச்சாரியனும் 16வது அத்தியாயத்தில் ஆசுரப்பிறவிகள்லாம் எப்படி இருப்பா அப்படிங்கிறச்சு, ஆசாபாச சதைர் பத்தாகா அப்படின்னு, ஆசை பாசம், ஆசை ஆசைன்னா அந்த ஆசைகள், ஆசைகளாகிய பாசம் கைத்தினாலே, அதுவும் ஒரு கயிறு இல்லை, சதைகி 100 கைத்தினால பத்தாகா கட்டப்பட்டவர்கள் அப்படின்னு சாய்க்கிறார் கீதாச்சாரியன். அந்த மாதிரி வெங்கடநாயக விஷமேபி மனோரத பிரதாவன்னு ஓடின்றிருக்கு மனசு, அப்படி ஓடினாலும் கூட அப்பின்ற சப்தத்தை விஷமேபின்ற இடத்துலையும் அர்த்தம் பண்ணிக்கலாம். பிரதாவன் அப்பி ஓடிக்கொண்டிருந்த போதிலும் ந விஹன்யேத ரதாங்க துரியகுப்தா, பாதுகாக்கிறதுக்காகவே இவர் இருக்கக்கூடியவர் அப்படியும் சொல்லக்கூடாது. பாதுகாக்கிறதுக்கு இருக்கிறவாளுக்குள்ள முக்கியமானவர் இவர். அப்படி இருக்கக்கூடிய இந்த சக்கரத்தாழ்வார் என்னதான் நமக்கு எண்ணம் தோணினாலும் நம்ம மாறாம நம்ம மனசெல்லாம் மாறும்படி பண்ணாத நம்மளை ரட்சிக்கிறார். மனசு தேர் மாதிரி இருக்கு, எங்கேயோ தேர் மாதிரி எங்கேயோ போயிட்டே இருக்குது. அப்போது அதோட சக்கரங்கள்லாம் இந்த தேர் போகிறதுங்கிறப்ப, மனசுங்கிறது தேர்ன்றப்ப அந்த சக்கரங்கள்லாம் எங்கே வேணால் போகுமோ இல்லையோ. ஆனால் எம்பெருமானுடைய ரதாங்கம் அப்படிங்கிற இந்த சக்கரபாணி சக்கரத்தாழ்வார் இவர் துரியர். துரியர் அப்படின்னா பொறுப்பை வகிக்கிறவர். அதனால் எம்பெருமான் யோகக்ஷேமம் மகாமியகம்னு சாதிச்சார்னா இவர் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிறார். எம்பெருமானுடைய பொறுப்பு என்ன சொன்னார், எம்பெருமான் யோகக்ஷேமம் மகாமியகம் அப்படின்னு சாதிச்சார். யோகம்னா என்ன, க்ஷேமம்னா என்னன்னு பாஷ்யத்தில் விஸ்தாரமாக பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். அப்ராப்திய பிராப்திஹி யோகம், க்ஷேமம்னா அதோடைய ரட்சணம், கிடைக்காததை கிடைக்க வைக்கிறது யோகம்னு பேர். க்ஷேமம்னா கிடைச்சது ஸ்திரமாக இருக்கணுமே, அதுக்கு க்ஷேமம்னு. அந்த பொறுப்பை இவர் பார்த்துக்கிறார் சக்கரத்தாழ்வார். அந்த பொறுப்பை தான் வகித்து இவனுக்கு யோகக்ஷேமங்கள்லாம் என்னன்றதை பண்ணி இவர் இப்படி நம்மளை நேர் வழியில் கொண்டு போகிறார். நம்மளை சதா சர்வ காலமும் ரட்சிக்கிறதுக்கு இவர் ரெடியாக இருக்கார். அட் யுவர் கமாண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி பகவானுடைய கமாண்டில் இவர் இருந்துட்டுருக்கார். இவரே அனுகிரகம் பண்ணுறதுக்கு சித்தமாக இருக்கார். எப்போ சித்தமாக இருப்பார் அப்படின்னா, இன்னும் இந்த ஸ்துதியினால் நாம் வந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணி சந்தோஷப்படுத்தினோன்னாக்க அவர் நம்மளுடைய கூட்ட குரலுக்கு நிற்கிறார். லார்ட் அட் யுவர் கால் அப்படின்னு ஒரு புஸ்தகம் வாசித்த மாதிரி அடி எனக்கு ஞாபகம். அந்த மாதிரி இந்த சக்கரத்தாழ்வார் நம்மளுடைய கால்காக வெயிட் பண்ணிட்டுருக்கார். நாமெல்லாம் அழகாக அவருக்கு நித்தியம் இந்த சுதர்சனாஷ்டகம்ன்றது நித்தியானுசந்தானத்தில் இருக்கக்கூடியதான ஸ்லோகம். பல பெரியவாள் அடியன் சேவிச்சிருக்கேன். அவள்லாம் சாஸ்திரநாமம் சொல்லி முடித்த உடனே சுதர்சனாஷ்டகம், கருட தண்டகம், இந்த மாதிரி ஸ்தோத்திரங்களெல்லாம் அதுவும் இதையும் சொல்லுவாள், பரமார்த்தஸ்துதி. ஏன்னா சுவாமியும் சாதிச்சிருக்கார், பரமார்த்தஸ்துதி ரன்மகம் பிரபன்னைகி அப்படின்னு சாதிச்சாமல் நித்தியம் சேவிக்கணும்னு சுவாமியே சாதிச்சிருக்கார். அதில் ஸ்ரீவத்சாங்காச்சார சுவாமி சாதிக்கிறச்சே 3 ஸ்லோகம் அவசியமாக நித்தியம் வாசிக்கணும்னு சுவாமியே சாதிச்சிருக்கார். 1 படத்த அப்படின்னா படிக்க வேண்டும் அப்படின்னு 3 ஸ்லோகத்தில் அது வருது. ஹயக்ரீவ ஸ்தோத்திரத்துக்கு கடைசியில் கவிதார்க்கிக கேசரினா வாகர்த்த சித்திஹேதோஹோ பட்டத ஹயக்ரீவ சம்ஸ்துதிம் பக்தியா அப்படின்னு ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் நித்யானுசந்தானம் பண்ணணும். அதே மாதிரி ரகுவீர கத்யம், கவி கதக சிம்ஹ கதிதம் கடோர சுகுமார கும்ப கம்பீரம் பவபய பேஷஜ மேதத் பட்டத்த அப்படின்னு படிக்க வேண்டும் அப்படின்னு அங்க சாதிச்சிருக்கார். மூணாவது இடம் அபீதிஸ்தவம், அபீதிஸ்தவத்தில் சாதிக்கிறச்ச பிரபுத்த குருவீக்ஷண பிரதித வெங்கடேஷோத்பவாம் இமாம் அபய சித்தையே பட்டத ரங்கபர்த்து ஸ்துதிம் அப்படின்னு பட்டத்தன்னு அங்கேயும் சாதிச்சிருக்கார். இந்த மூணு ஸ்லோகங்கள் நித்தியமாக அனுசந்தானம் பண்ணணும். அது தவிர சுதர்சனாஷ்டகம் கருடதண்டகம் பரமார்த்த ஸ்துதி இதெல்லாம் நித்தியானுசந்தானத்தில் வச்சின்றிருக்கிற பெரியவாள் அப்படியே நிறைய சேவிச்சிருக்கேன். ஆனால் நாமெல்லாமும் சுதர்சனாஷ்டகத்தை நித்தியம் அனுசந்தானம் பண்ணி நிறைய ஸ்தாபனங்கள்லாம் ஷோடசாயுத ஸ்தோத்திரம் சுதர்சனாஷ்டகம் ரெண்டுமே நித்தியானுசந்தானத்தில் வச்சின்றிருக்கா. ஏன்னா அது ரக்ஷை நமக்கு, சக்கரத்தாழ்வார் ரதாங்க பாணியாக இருக்கக்கூடிய இந்த சுதர்சனாழ்வார் நமக்கு ரக்ஷை. அதனால தான் சாஸ்திரநாமம் சொல்லி நாமெல்லாம் புரஸ்தாத் கேசவஸ்பாத்து அப்படின்ற துவாதச நாமாக்கள் சொல்கிற ஸ்லோகத்தை சொல்லிட்டு ஸ்புரத் சஹசிராட்சி காரிய தீவிரம் அப்படின்னு சக்கரம் சதாகம் சரணம் பிரவத்தியன் பஞ்சாயுத ஸ்தோத்திரத்தையும் சொல்கிறதுங்கிறத சம்பிரதாயத்தில் வச்சுருக்கோம். அதனால் சுதர்சனர் நம்ம எல்லாரையும் அனுகிரகம் பண்ணுறதுக்காக காத்துருக்கார். நாம் அந்த அனுகிரகத்தை அவர் ஸ்தோத்திரம் பண்ணி பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு பிரார்த்திச்சுக்கிறேன். சுவாமி தேசிகன் சுதர்சனாஷ்டகத்தை நம்ம அனுகிரகம் பண்ணுறதுக்காகவே அனுகிரகிச்சிருக்கார். சக்கரத்தாழ்வான் நம்மளை அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இவர் ஒரு ஸ்துதி நமக்கு அனுகிரகித்து அந்த அனுகிரகத்தை அவர்கிட்டருந்து வாங்கி கொடுக்கறதுக்கு பண்ணியிருக்கார். நாம் அந்த தேசிக ஸ்ரீசூக்தி ஆகிய ரத்னத்தை நித்தியம் நித்தியம் அனுசந்தானம் பண்ணி சுவாமி தேசிகனுடைய அனுகிரகத்துக்கும் சக்கராயுதனான சுதர்சனாழ்வாருடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாகணும்னு கேட்டுக்கிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஃ ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஃ.